கண்மணி உன் காதலி இடமாங்க நீ உன்னை பார்த்ததும் நகைச்சுவை மன்னனில்லையோ நல்ல போங்கோ என் மன்னவன் உன் காதலன் எனை பார்த்ததும் பூராயிரம் தோன்றமோமே ரசிக்கின்ற கண்ணில்லையோ என் கண்மணி என் கண்ணில்.